கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. வழி நெடுக காட்டு மலி பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்பா. டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு? அடுத்த வாரம். எங்க ஊருக்காரதாவே ஆயிட்டீங்களா? அதுக்கு ஆசைப்படுறேன். தெரியாது சாட்சி சொல்லும் இந்த காடறியும் காட்டுல வீசிடும் காத்தறியும். சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துறீங்களா? என்ன லெட்டர் வந்திருக்கனே. பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? வீட்டில இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க. அம்மாகிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்ட்டுதான்.